ரோ ரோ அரிசா மின்னத்து ஒரு பரியாது கரா ரோ ரோ அரிசா மின்னத்து ஒரு பரியாது கரா ரப் தி கசம் மே தா தேரே நால் கின்னா பியார் கரா ஓ ரப் தி சோ மே தா தேரே நால் கின்னா பியார் கரா ரோ ரோ அரிசா மின்னத்து ஒரு பரியாது கரா ਕਿੰਨਾ